sang. Một cái sang. What is this? Microphone. Oh, microphone. Oh, what are you doing actually? I don't understand. Hello. Just recording sound. Ah, just hello. Recording sound. Okay. You like this sound? Yes. Oh. That's why I record. Okay. Okay. How do you feel, Mamalapuram? Hi. Friend, how are you feeling this place? What is your name? Very, very good artist. Happy! Happy! Happy! Happy! Happy! Happy! Happy! Happy! Camera la only record the sound untra night la podra uradu night la podu kutu kutu uradu chinna chinna sound podu kekutunga adha yara pesunga nee edha pesa avada it's my friend Mukesh famous artist adha solla ஏற்கனவே பார்த்தா சொல்லுவாங்க தத்ரம் சானம் அத்தா மூஞ்சா பாரு கனால்ல அப்புறம் கேட்டு விட்டுற மணி பேருக்கு பாக்க மாட்டேன்